துதிப்போக்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சக்தி கவசங்கரி அமரரிடத்தீரவமரம் புரியாத உமரநடி நெஞ்சே பொழி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டரு புதவும் செங்கதி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வீரம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டரு புதவும் செங்கதி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வீரம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாதனார் கையில் வேளாதனை காத்த விந்து வந்து வர வர வேலாயுடனார் வருக வருக வருக மயிலும் வருக இந்திரன் முதலா வெண்டிட்டு போட்ட மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருதா வருக வருக மகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக இருதும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனா சடுதியில் வருக ரிகண பவசரே பிண பவசரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண ரகண பவசரிகண பவசரே பவசரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசரகண பவருக வருக அசுர துடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குஷம் அறந்த விழிகள் பன்னிரண்டிலங்கம் பிறந்தன்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொழியையும் நிறை பெற்றென்னும் நித்தமும் ஒளிரும் சண்முகந்தியும் தனியொழியோவும் குண்டலியாம் சிவ குகந்தினம் வருக பன்னிரு கண்ணும் பவன செவ்வாயும் நன்னெறிடத்தில் நவமணி சுற்றியும் ஆறு முகமும் கணி முடியாம் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூவமும் பன்னிரு கண்ணும் பவன செவ்வாயும் நன்னெறிடத்தில் நவமணி சுற்றியும் ஈராறு செவியும் இடது குண்டலமும் ஆறிரு தழகிய மார்கள் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்னணி பூண்ட நவரசமாலையும் முப்புறினும் தனிமாறும் செப்பழகுடைய திருவயருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பறித்த நச்சீராவும் இரு தொடையழகும் திருவடியதனில் சின்னம் போலே முழங்க செகை பதினாறும் பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடையழகுறையோவேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண்கூறி இரண்டும் வயல் வேல் காக்க விட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட புதத்தை வடிவேல் காக்க பனைத்தோடை இரண்டும் பருவேல் காக்க அணைக்கால் முழந்தாள் கருவேல் காக்க கை விரலடியினை அருவேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவழிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவில் கமலம் நல்வேல் காக்க முப்பாடிய முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகரன்னில் வஜ்ரவேல் காக்க அறையிருடன்னில் அணையவே காக்க ஏமத்து காமத்தில் எதிர்வேல் காக்க காமதம் நீங்கே சதுர்வேல் காக்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியே நோக்க Thank you. பார்க்க பாவம் பொடிபட பின்னி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் வளாட்சிக பேகள் அல்லல் படுத்தும் அடங்கா முனையும் பிள்ளைகளின்னும் புழக்கடை முனையும் கொள்ளிவாய்ப்பேய்களும் குரளை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இறைச்சி பாட்டேறியும் துன்பசேனையும் என்னிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் தனபூசைகளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேர்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளெங்கும் நகமும் மயிரும் நீ மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையே புனைத்த வஞ்சனை தன்னையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டாதே குளிர் மாத்தான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாடனை கண்டா கலங்கிட தங்கி நடுங்கிட அரண்டு உரண்டிட வாய்வேட்டலரே மதி கேட்டோட பழைய நெர்முத்த பாத கைத்தால் தனலது வாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் கூறான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளில் கொஞ்சொழுக்கும் ஒரு தலை நோயும் பாதம் கயத்தியம் வலிப்பு பித்தம் பூலையம் பொன்மம் சொக்கு சிறந்து குடைச்சல் சிலந்தி புடல் வீப்பிறுதி பக்க பிளவை படப்பொடை வாழை படுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்போத்தரணை பருவறையாகும் பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேடுலகம் என புறவாத காணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா கண்ணாளரகரும் மகந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரகண பவனே செயலொளி பவனே திருபுற பவனே திகழொளி பவனே பரிபுற பவனே பவமொழி பவனே அரி திருமருதா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா புகனே ததிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவில் முருகா தணிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்கா மத்துரை கதிர்வேல் முருகா கடி வாழ் பாலகுமார ஆவினன் குடி வாழைய வேளா சென்னி மாமலையுரு செங்கல் வராய சமராபுரி வாழல் முகத்தரசே பாரா புழலாள் கலை மகனந்தாய் என்னாவிருக்கையானுன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதிய நேசமுடல் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பத்தது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேளாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க வாழ்க வாழ்க வடிவேல் வாழ்க வாழ்க வாழ்க மலைகுரு வாழ்க வாழ்க வாழ்க மலைப்புற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணம் வசம் வாழ்க வாழ்கவன் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தார் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் புறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியமளித்து மைந்தனன் மீதும் மனமகிழ்ந்தருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட வருஷை கந்த சக்தி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடனொரு நினைவதுவாயி கந்தரு சக்தி கவசமிதனை சிந்தை கலங்காது தியானே பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஜபித்து உகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்களு வசமாய் திசை மன்னரென்பர் செயலதருளுவர் மாதலரெல்லாம் வந்து வணங்குவர் நவபோன் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவமதனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீரட்டா வாழ்வர் கந்தர் கைவேலாம் கவசத்தடியை படியாய் காண மெய்யாய் விளங்கும் விடியார் காண வெருண்டிடும் கேள்கள் கொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனருள்ளம் அஷ்டலக்ஷ்மிகளில் தீரலட்சுமிக்கு விருந்துணவாக பத்மாவை துணிந்த கையதனால் இருபத்தேழ்வர்க்கு உவந்த முதலித்த பூபரன் பழனில் குந்தினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்னும் மேவியபடி ஒரு மேலவா போற்றி தேவர்கள் சேராபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி சிறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்திரி கனக சபை போ